சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் அல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. நானுரை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். சேர்ந்ததே நம் ஜீவனை சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் அல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக.